அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். நேற்று 5/4/19 அன்னைக்கு நேற்று திருமதி உமா அவங்களுடைய மேற்பார்வையில் இயங்கி வருகின்ற ஒசூரில், ஒசூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய அந்த கம்பெனி சார்ந்த அந்த தோட்டம் ஒரு 16 ஏக்கர் 17 ஏக்கரை வந்து மாதிரியாக பார்க்குறதுக்காக போகணும், அதை வடிவமைக்கிறதுக்காக போகணும். நம்ம நிறைய பண்ணைகளை ஏற்கனவே மாதிரி பண்ணைகளை வடிவமைச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பண்ணையும் வடிவமைச்சு அதை இயற்கையாகவே காய்க்க வைக்கணும், இயற்கையாகவே பூக்க வைக்கணும், அங்கே நீர் கட்டமைப்பை உருவாக்கணும், ஒரு நிரந்தரமான ஒரு மாதிரி விவசாயத்தை தோற்றுவிக்கணும், ஒவ்வொரு பயிருக்குமான ஒரு மாதிரியை தோற்றுவிக்கணும், விவசாயிகளோட வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொண்டு வரணும், ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு நிரந்தரமான வாழ்வியல் பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்மாதிரி முயற்சியாக, ஒரு விருப்ப முயற்சியாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம இயங்கிட்டு வரோம். இதில் என்னுடைய உயிர் துணையாக நண்பருடைய பக்கபலமே உண்மையில் இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தனி ஒரு மனிதனாக என்னால் சாதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக எனக்கு துணையாக நின்று இந்த நண்பர்கள் குழு தான் உண்மையில் இயங்குது. ஞானப்பிரகாசங்கிற ஒரு சும்மா ஒரு பொய்யான ஒரு துணையை வைத்துக்கொண்டு உண்மையாகவே இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், இந்த மண்ணுக்கு இயக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிஞர் குழு, உண்மையிலேயே நான் வந்து இது அறிஞர் குழுன்னு சொல்கிறதில் கொஞ்சம் கூட வெக்கமே படலை, நான் ரொம்ப பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். எவ்வளவு பேருக்கு வந்து இந்த தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் என்கிற இடத்திலிருந்து மாறுபட்டு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வுரிமையை கொண்டு வர வேண்டும், அது இப்படித்தான் அமைய வேண்டும் என்று யோசித்து இப்படித்தான் அமைகிறது, இந்த வழியில் தான் அது முடியும், ஒரு விஞ்ஞானியால் முடியாத ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையை, ஒரு அரசியல்வாதியால் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையை, பூமியில் உள்ள ஒட்டுமொத்த உயிர்களுக்குமாக கொடுக்க முடியும் ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையை என்று நம்பி அந்த நீராவதாரத்தையும் அந்த வேளாண்மையையும் மிக உயர்ந்த முறையிலே இந்த வேளாண்மை பொருட்களை உற்பத்தி செய்யும் உத்திகளை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றை செயல்முறையில் சாத்தியப்படுத்தி பரப்பி வருகின்ற இந்த தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புக்கு நான் என்றும் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய துணையோடு தான் இது சாத்தியமாயிட்டிருக்கு. நேற்று அது மாதிரி தான் திரு அன்வர் எங்க கூட வந்திருந்தார், அப்புறம் ஆரூர்லேருந்து நண்பர்கள் வந்திருந்தாங்க, அந்த வெற்றி செல்வன் மற்றும் அருண் மற்றும் நவீன் வந்திருந்தாங்க. அந்த வேலுங்கிற ஒரு வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான உபசரணையோடு இரவு தன்னுடைய வேலையை கூட பார்க்காம காலையிலேருந்து மாலை வரை நின்று இந்த கொஞ்சம் கூட களைப்பாடையாமல் வந்து பயணத்துக்கு உதவி செஞ்சாங்க. திருமதி உமா உணவு உபசரிப்பில் மிக தமிழனுடைய பண்பாடு கொஞ்சமும் தரம் தாழவில்லை என்பது போல் மிக உயர்ந்த முறையில் உணவெல்லாம் கொடுத்து உபசரித்தாங்க. எல்லாத்த விட முக்கியமாக நாங்கள் விரும்புகிறது என்னென்னா, பல நூற்றுக்கணக்கான பண்ணைகள் நம்ம பரிந்துரைத்து நாம் சென்று பார்த்து செய்து வந்த போதிலும் கூட பல பண்ணைகள் இன்று வரைக்கும் தொடங்கின இடத்துலேயே நிற்கிது, பல பண்ணைகள் என்ன ஆயிருக்குங்கிற தகவலே வந்து தெரியறதில்லை. பல பேர் தமிழர் வேளாண்மையை செஞ்சுட்டு வரதாக இருந்தால் கூட அவங்களுடைய தொடர் கட்டமைப்புகள், நடவடிக்கைகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையோ, ஒரு பாதுகாப்பு உணர்வையோ, ஒரு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆதரவையோ, ஆதங்கத்தையோ, அதில் உள்ள ஒரு லாப நட்டங்களையோ அவர்கள் வந்து வெளியில் கொண்டு வந்து காட்டுறதே இல்லை. ஒரு செல்ஃபோனை கண்டுபிடிச்சவங்க கூட உலகம் பூரா காட்டாமல் அவன் மட்டுமே தனியாக வச்சுருந்தா ஒரு ரகசியமான பொருளாக இருக்கும். உலகம் பூரா பயன்படுத்துறதுக்கு கொண்டு வந்த பிறகு தான் செல்ஃபோன் உலக மக்களால் பயன்படுத்தப்படுது. அது வந்து எல்லாரையும் போற்றுதலுக்குரிய ஒரு பொருளாக இருக்குது. ஒரு வேளாண்மை முறையில் நீரை கொண்டு வந்திருக்கிறோம், நீரை வந்து நம்ம உண்மையிலேயே கட்டமைச்சிருக்கிறோம், பல விளைச்சல் முறைகளை ஒவ்வொரு பயிருக்குமான மாதிரி முறையில் கொண்டு வரும்போது அது வந்து உலகம் பூரா போகலனாலும் இந்த குழுவுக்காவது போய்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு மாதமும் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை யாரும் செய்யறதே இல்லை. அந்த மாதிரி நம்ம வடிவமைச்ச ஆவல் நத்த மொழி அசோக் பண்ண இப்போ சென்ற ஆண்டு நம்ம போகும்போது நண்பர்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், அந்த கிணத்துல தண்ணியே கிடையாது சரியா. தண்ணீரை கட்டமைக்கிறதுக்காக வந்து மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு பாறையெல்லாம் வெடி வச்சு தகர்த்து நீண்ட பள்ளங்களை எல்லாம் உருவாக்கி அதில் வந்து கற்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பாறை வச்சு சில பல லட்சங்களை செலவு செய்து ஒரு நீரியல் நிபுணரோட அறிவுரையின் பேரில் செஞ்ச அந்த பண்ணையை போய் நம்ம பார்க்கும்போது கிணத்துல தண்ணியே இல்லை, இதெல்லாம் ஏன் இவ்வளவு லட்சக்கணக்கெலாம் செலவு செய்கிறீங்கன்னு கேட்டுட்டு தான் நம்ம அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழியெல்லாம் மூட சொல்லி அதுக்கப்புறம் வரப்புங்கிற ஒன்று ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி சென்றாடு நம்ம வந்து அதில் பூங்கார் நில நம்ம நேரடியாக களத்தில் சின்னசாமி ஐயாட்டேருந்து வாங்கிட்டு போய் விதைச்சி அறுவடை வரைக்கும் நம்ம நின்றுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பண்ணையினுடைய தொடர்பு நம்மள்ட்ட இல்லாமல் போச்சு. நேற்று ஓசூர் போனதுனால அந்த பண்ணையை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக போகணும். தொடர்ந்து அடுத்த பதிவுக்கு வரேன்.